சூர அன்னாஸ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். நபியே, நீர் கூறுவீராக, மனிதர்களின் ரப்பிடத்தில் காவல் தேடுகிறேன். அவனே மனிதர்களின் அரசன், அவனே மனிதர்களின் நாயன். பதுங்கியிருந்து வீண் சந்தேகங்களை உண்டாக்குபவனின் தீங்கை விட்டும் ரப்பிடத்தில் காவல் தேடுகிறேன். அவன் மனிதர்களின் இதயங்களில் வீண் சந்தேகங்களை உண்டாக்குகிறான். இத்தகையோர் ஜின்களிலும் மனிதர்களிலும் இருக்கின்றனர்.